காட்டி என்னை வட்டமிட்டு தொலைகளை கூட்டி என் கைகளை பிடித்து சட்டென அணைத்து செய்தாய் ஐயோ லூட்டி கட்டி கட்டி அச்சு விலை காட்டி தினம் கனவுக்குள் புக்கள் இதன் கொட்டி என்னை திக்கு தெரியாதல் காட்டில் விட்டாய் கண்ணை கட்டி மனசை சாவி போட்டு திறந்து பார்த்தா எட்டி வசமா